சிஸ்டர், பேப்பர் தானே எங்க வீட்டுல வீசிட்டு போறோம், நீங்களும் தேடுற மாதிரி தெரியல. இந்து பந்தாக்க போட சொல்ல பாட்டியா நீங்க? சிரிக்க மாட்டீங்களா? நல்லா இருக்கு. நீ பார்க்கும் பார்வை கண்ணோடு, நீ சொல்லும் வார்த்தை நெஞ்சோடு. ஹலோ, நீங்க ஹவுஸ் ஓனர் பொண்ணு இல்லையாமே, நீங்களும் என்ன மாதிரி வாடகைக்கு தான் இருக்கீங்களாமே? இது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 7 நாள் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் காரைக்குடிக்கு காவல். உன்னால நானும் முன் போல இல்லை, இதயத்தில் தைத்தாயுதமாக முல்லை, தடுமாறி போனேன் கொஞ்சமே. நீ பார்க்கும் பார்வை கண்ணோடு, நீ சொல்லும் வார்த்தை நெஞ்சோடு. தடுமாறிப் போனேன் கொஞ்சமே.